போற்றி தன தரும் வைரவ தளிரடி பணிந்தேன் தளர் வகத்தேந்தேன் மனம் திறந்தவன் பல மலரிட்டு வாழ்ந்தேனின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினந்தவி தன்னை சின்மய புன்னகை தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெபித்து சூழிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தந்திடுவா தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்